அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ரத்தத்துடன் சேர்ந்ததன் இந்த பாசம் பாசம், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும். அன்றொரு நாள் மன்னன் சாலவனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான், ஒரு தாயார் பல பிள்ளை பெறுவதுண்டு, இரு தாய்க்கு ஒரு பிள்ளை வருவதுண்டு, அசல் யார் மன்னன் சொன்னான் முடிவில் ஒன்று, முடிவில் ஒன்று. இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பதென்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார். காவலன் சென்றான், இடைவாளை எடுத்தான், அந்த மகனை இழுத்தான், வாளை ஓங்கினான், வாளை ஓங்கினான். மன்னா மன்னா, இன்னொரு பெண்ணோ வாளை கண்டும் புன்னகை புரிகின்றாள், புன்னகை புரிகின்றாள். பாதி கொடுங்கள் என்றே அவளோ மன்னனை கேட்கின்றாள், மன்னா வேண்டாம் என்றே இவளோ மன்னனை தடுக்கின்றாள். பெக்கெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், பெக்கெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும். பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம், அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். வடிவானவளே அன்னை அன்னை, சக்தி வடிவானவளே அன்னை அன்னை, அவள் தான் அறிவாள் தான் வளர்த்த கண்ணை கண்ணை. பக்தியிலும் அன்னை தான் முதலில் தெய்வம், இந்த பார் முழுதும் அவள் வளர்த்த செல்வம் செல்வம். புதிய வைத்த மரம் புதிய தோட்டம் தனி நின்று வாழ்வதுண்டு, புதியதாக வரும் உறவு யாவும் அதன் சொந்தமாவதில்லை. புதிரம் கொண்டு வரும் இதயம் போல ஒரு உண்மை அன்பு இல்லை, உருவம் உள்ளமென தமிழ் கூறுவது அன்னை என்ற சொல்லை. பூவும் மஞ்சளுடன் பொங்கும் தேவி அவள் புவனேஸ்வரி. பூஜை செய்து வரும் மாதர் காவல் தரும் ராஜேஸ்வரி. பாசம் பொங்கி வரும் தேவி சத்தியமை ஜெகதீஸ்வரி. பார்வை தன்னில் உயர் நீதி சொல்ல வரும் பரமேஸ்வரி. பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம்.